श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. वर्णक्रमेण विबुधेश विचित्रिताङ्गी स्मेर प्रसूनसुभगावनमालिकेयम् हृद्या सुगन्धिरजहत्कमलामनीन्द्रा नित्या तव स्फुरति मूर्तिरिव द्वितीया. ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத் 33வது பத்தியம். 32வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருமார்பை வர்ணித்தார் சுவாமி தேசிகன். அந்த திருமார்பை வர்ணிக்கச்சேவே அதிலேயே அந்த வனமாளிகைய வைஜெயந்திய குறிப்பிட்டார். இருந்தாலும் அந்த வைஜெயந்தி தனியாகவே தியானத்துக்கு லட்சியமாக இருக்கான் சுவாமிக்கு. அதனால் அந்த வனமாலையை குறித்து அதுக்கு தனியாக ஒரு வர்ணனையை சமர்ப்பிக்கிறார் 33வது பத்தியத்தில். எம்பெருமானோடும் அந்த வனமாலையோடும், அதாவது இவைகள் ரெண்டுத்துக்கும், இந்த எம்பெருமானுக்கும் வனமாலைக்கும் இருக்கக்கூடிய சில சாமியமான விஷயங்களை சொல்லி உத்பிரேட்சை பண்ணுறார். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சில குணங்களெல்லாம் அந்த வனமாலை பெற்றிருப்பதனால் அந்த வனமாலையை பார்த்து நீ எம்பெருமானுடைய இன்னொரு மூர்த்தியோ அப்படின்னு வியக்கிற மாதிரி இருக்குன்னு அழகா சாதிக்கிறார். அதில் விபுதேஷன்னா விபூதகா நம்மளுடைய பார்த்தோம், தேவர்கள் விபூதானாம் ஈஷக அல்லது நித்திய சூரியனாம் ஈஷகன்னு வச்சுக்கலாம். தேவநாதனே ஸ்புரதி தான் கிரியாபதம். ஸ்புரத்தினா விளங்குகின்றது, சிறப்பாக காட்சி அளிக்கின்றது. எதுன்னு கேட்டால் வனமாலிகா, வனமாலா வனமாலிகா ரெண்டும் சப்தம் உண்டு. பாலா பாலிகா மாதிரி வனமாலிகா ஸ்புரதி, வனமாலையானது இந்த வைஜெயந்தியானது ஸ்புரிக்கின்றது அல்லது விளங்குகின்றது. இயம் வனமாளிகான்னு போட்டுட்டார். இதுவும் சுவாமி நேராகவே அங்கே இருந்து மங்களாசாசனம் பண்ணுறதுனால அதை பக்கத்தில் இருக்க மாதிரி குறிப்பிட்டார். இயம் வனமாளிகா, இந்த வனமாலையானது சிறப்புற்று சோபிக்கின்றது விளங்குகின்றதுன்னு போட்டுட்டார். எது மாதிரின்னு கேட்டால் தவ த்விதீயா மூர்த்திஹி இவ, இவன்னு போட்டுட்டா உபமா அலங்காரம் சொல்லுவோம். தவன உன்னுடைய, தவத்தேனா உன்னுடைய, ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம் யுஷ்ம சப்தத்தில். த்விதீயா மூர்த்தி, ஏன்னா எம்பெருமானுக்கு ஏற்கனவே ஒரு திவ்யமங்கள சுரூபம் ரூபம் உண்டு. அதனால் இது ஒரு ரெண்டாவது, உன்னுடைய த்விதீயா மூர்த்தி இவன் சொன்னதுனால உன்னுடைய ரெண்டாவது மூர்த்தியோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னார். மூர்த்திஹி ப்ளஸ் இவ மூர்த்திரிவ, இது ஒரு சந்தி. மூர்த்திஹி ப்ளஸ் இவ மூர்த்திரிவ, இது ஒரு சந்தி. ஏன், அதுக்கு காரணங்கள் சொல்கிறார். வர்ணக்கிரமேண, வர்ணக்கிரமேண, வர்ணத்துக்கு சிலேஷம் உண்டு. வர்ணகன்னு சொன்னால் கலர், நிறம், அல்லது இந்த பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூதன்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணங்கள். வர்ணக்கிரமேணன்னு சொன்னால் அந்த வனமாலைக்கு சொல்லிச்சு அந்த நிறங்கள், ஏன்னா அதில் பலதரப்பட்ட நிறங்கள் கலர்ஸ்லாம் கலந்துருக்கான். அப்போ அந்த நிறங்களுடைய ஒரு வரிசையாக பார்க்கலாமா, மாலையாக பார்க்கச்சே. எம்பெருமானா பார்க்கச்சே ஜாதிகளுடைய, அதாவது இந்த வர்ணங்களுடைய ஒரு வரிசை. அவங்களோட அங்கங்களில் சுற்றி சொல்கிறது ஒரு ஒரு அங்கத்துலேருந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வர்ணமானது உண்டானதுன்னு. அப்போ எம்பெருமானுக்கு அந்த வர்ணமானது இந்த சாத்துர்வர்ணியம், அது வனமாலைக்கு வரைச்சு அந்த நிறங்கள், அப்படி ஒரு சாமியம் இருக்கான். விசித்திரித்த அங்கி, இப்போ வர்ணக்கிரமே என்ன விசித்திரத்த அங்கி, அதான் அதுக்கு இது சம்பந்தம் உண்டு. இப்போ விசித்திரத்தன்னு சொன்னால் ஒரு கலப்பு, ஒரு கலந்து கட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பல வகையான அர்த்தம். விசித்திரம்னா ஒண்டர்ஃபுல், கலர்ஃபுல்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி. அப்போ வர்ணக்கிரமே என்ன விசித்திரத்த அங்கி அப்படின்னு பார்க்கச்சே பலதரப்பட்ட நிறங்கள் சூழ்ந்து அங்க அங்கத்தை உடையது அங்கி. இந்த வனமாலைக்கு நிறைய அங்கங்கள் இருக்கான், அதனுடைய முடிச்சு இருக்கலாம், இல்லை வந்து அதனுடைய வேறு வேறு பாகங்கள் இருக்கலாம். அப்படி ஒரு பலதரப்பட்ட அழகான ஒரு அங்கங்களை, பல அங்கங்களை உடைய வனமாலை. அல்லது எம்பெருமானுக்கு பார்க்கச்சு அவனுடைய அவயவ சோபம், ஒரு ஒரு அங்கத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதுல ஒரு ஒரு வர்ணமானது தோன்றதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்மேர பிரசூன சுபகா, ஸ்மேரன மலர்ந்த, பிரசூனா மலர் பூ புஷ்பம். அப்ப இந்த வனமாலையில அழகா பூத்த மலர்கள்லாம் அதுல இருக்கான். அப்படி அழகான மலர்ந்த மலர்களை உடையதுனால அதுக்கு ஒரு சோபை. அதனாலேயே அது சுபகா, சுபகான்னு சொன்னா அது ஒரு அழகு, இனிமையான அழகுன்னு அர்த்தம், அட்ராக்டிவா இருக்கான். இப்ப எல்லாமே ஸ்ரீலிங்கத்துல போட்டிருக்காரு, விசித்ரி தாங்கி, அப்புறம் வந்து ஸ்மேர பிரசூன சுபகா, சுபகாலாம் ஏன்னா மூர்த்திகின்னு கொண்டு போகிறார் வனமாளிகா, ரெண்டும் ஸ்ரீலிங்கம், அதனால ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார். எம்பெருமானுக்கு போச்சு ஸ்மேர பிரசூன சுபகான்னு சொன்னா அவன் மலர்ந்த புஷ்பம் போல ஒரு அழகா அவனுடைய திருமேனியில, அவனுடைய ஒரு முகத்துல அல்லது திருமேனியில விகசித புஷ்பம், நல்ல மலர்ந்த பூவை பார்த்தா அதுக்கு ஒரு சுபம் உண்டு. அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அல்லது வனமாலைக்கு வனமாலையா பார்க்கச்சு, மலர்ந்த பூக்களை உடைய வனமாலை, அதனாலேயே அதுக்கு ஒரு காந்தி சோபை. இப்ப ஹிருத்தியான பதம் போட்டுண்டர், ஹிருத்தியான்னு சொன்னா ஹிருதயத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தம், ஹிருத்தியானா ஹிருதயத்தை சேர்ந்தது ஒரு அர்த்தம். ஏன்னா அந்த வனமாலையானது எம்பெருமானுடைய திரு மார்புகளை சுத்தி வரதுனால அது ஹிருதயத்துக்கு பக்கத்துல இருக்கு, அதனால ஹிருத்தியான பெயர். எம்பெருமானுக்கு போச்சு ஹிருத்தியான்னு சொன்னா தியானம் பண்ண வேண்டியதுன்னு, நம்மளுடைய ஹிருதயத்துல வச்சுக்க வேண்டியதுன்னு தாத்பரியமா இருது. இப்ப இந்த ஹிருத்திய பதத்தை முக்கூர் ரிஷிங்களுடைய தனியில் சுவாமி தேவநாதலாகம் ஸ்ரீனிவாச தேசிகன்ற சுவாமி வந்து அதை பயன்படுத்தியிருக்கார். ஸ்ரீரங்க வீர ரகுராட் ஷடகோப ஹிருத்யம் அப்படின்னு பதம் போட்டிருக்கார். அதாவது அந்த பதத்துக்காக அதை அடி என்ன விண்ணப்பித்தேன். ஹிருத்யம்னு சொன்னால் அது அதாவது ஹிருதயத்துக்கு மிக நெருங்கிய, லவபிள்னு அர்த்தம் மாறுது, அல்லது தட் விச் கேன் பி மெடிடேட்டட் அப்பான் அந்த அர்த்தத்தையும் அது கொடுக்கறது, க்ளோஸ் டு த ஹார்ட்னு அர்த்தம் மாறுது. அப்போ ஹிருத்தியான்னு சொன்னால் இந்த இடத்துல ஒன்று வனமாலைக்கு திருமார்பில் அணியப்பெற்றதாக இருக்கு, எம்பெருமானுக்கு ஹிருதயத்தில் தாங்கக்கூடிய அல்லது தியானம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி அர்த்தம் மாறுது. சுகந்திஹி, இப்போ மேற்கு மேலே சொன்ன விஷயங்களாலேயே வனமாலைக்கு ஒரு சுகந்தம் இருக்கு, நல்ல வாசனை இருக்கு. எம்பெருமானுக்கு சர்வகந்தன்னே பெயர் இருக்கு, அவர் ரெண்டு பக்கமும் அது போடுது. எம்பெருமானோட மூர்த்தி எப்பயும் நல்ல வாசனை உடையதா இருக்கு, வனமாலைக்கும் அந்த வாசனை உண்டு. அஜஹத் கமலா மணீந்திரான்னு போட்டுண்டார், ரொம்ப சுவாரஸ்யம் இது. இந்த வனமாலையானது எம்பெருமானோட திருமார்பை சுற்றி இருக்கிறதுனால அப்ப எப்பயும் அது கமலா பிராட்டியோட கூட வந்துட்டு இருக்கான். மணீந்திரகன்னு சொன்னா அந்த கௌஸ்துபமணி, அந்த ரெண்டுத்தோட கூட இது எப்பயும் சேர்ந்தே இருக்கிறதுனால அஜஹத், அஜஹத் ஸ்வஸ்வபாவம், அஜஹத்துன்னு சொன்னால் ஜஹாதி அந்த ஹான்ற தாத்து அதுக்கு விடுதல்னு அர்த்தம். அப்போ அஜஹத்துன்னு சொன்னால் விடாத, ஜஹத அஜஹல் லக்ஷணான்லாம் சாஸ்திரத்தை சொல்லுவா. அப்படி சொல்லிச்சு அஜஹத் கமலா மணீந்திரான்னு ரெண்டு பேருக்கு இருக்கு. ஏன்னா எம்பெருமானம் எப்பயும் பிராட்டியை விட்டு பிரியறதில்லை, அந்த கௌஸ்துபத்தை விட்டு விட்டு பிரியறதில்ல. இந்த வனமாலையும் அதே மாதிரி ரெண்டுத்தை விட்டு பிரியாமல் இருந்துருக்கு. நித்யா எம்பெருமான் சாஸ்வதமாக இருக்க மாதிரி இந்த வனமாலையும் அவனோட சங்கல்பத்தினால எப்பயும் சாஸ்வதமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட எம் வனமாலிகா தவ தித்தியா மூர்த்தி ஹீர ஸ்புரத்தின்னு அழகா ஒரு ஒரு சாமியத்தை காண்பிக்கிறார். ஒரு தான் அந்த பார்த்தோம்னா விபுதேஷ வர்ணக்கிரமேன விசித்திரித்த அங்கி, ஸ்மேர பிரசூன சுபகா, ஹிருத்யா சுகந்திஹி, அஜஹத் கமலா மணீந்திரா, நித்யா இயம் மனமாலிகா, தவ த்விதீயா மூர்த்திஹி இவ ஸ்புரதி. விபுதேஷ தேவநாதனே வர்ணக்கிரமேன விசித்திரித்த அங்கி, நிறங்களுடைய வரிசையினால் பலதப்பட்ட நிறங்களை உடையதனால் அந்த ஒரு அதிசயமான அங்கங்களை உடைய பலதரப்பட்ட வண்ணங்களை உடைய அழகான அங்கி, அங்கங்களை உடைய அங்கி இது வனமாலைக்கு. எம்பெருமானுக்கு அந்த வர்ணங்களை எல்லாம் படைத்த அழகான விசேஷமான அங்கங்களை உடைய எம்பெருமான் அவன் அங்கி. ஸ்மேர பிரசூன சுபகான சொல்லிச்சு மலர்ந்த புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களோட காந்தியுடைய வனமாலை, அதனாலேயே அது இனிமையா இருக்கு. எம்பெருமானுக்கு மலர்ந்த புஷ்பத்தை போன்ற ஒரு திருமேனி அவனுக்கு. அப்படி அப்புறம் ஹிருத்தியான்னு சொன்னா வனமாலைக்கு போச்சு ஹிருதயத்தில் வைக்கப்பட்ட எம்பெருமானுக்கு தியானத்துக்கு விசேஷமா இருக்கக்கூடிய, சுகந்தின்னு சொன்ன நறுமணத்தை உடைய அவன் சர்வகந்தன். வனமாலைக்கும் இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கும் ஒரு இருக்கு. அப்புறம் அஜஹத் கமலா மணீந்திரா, பெரிய பிராட்டியும் கௌஸ்துபமணியும் ரெண்டுமே விடாம, ரெண்டு பேருமே விடாம இருந்துருக்கா, வனமாலையும் விடாம இருக்கு எம்பெருமானும் விடாம இருந்துருக்கான். நித்தியான்றதுனால சாஸ்வதமா இருக்கு, எம்பெருமானுக்கு சுவாபாவிகமான ஒரு நித்தியத்துவம் உண்டு. அவனுடைய சங்கல்பத்தினால வனமாலையும் நித்தியமா இருந்துருக்கு. இயம் வனமாலிகா, வனமாலிகா ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால இயம் இயம் வனமாலிகா. தவ தித்தியா மூர்த்தி இவ ஸ்மிருதி, உன்னுடைய இரண்டாவது மூர்த்தி மூர்த்தியை போன்று இது விளங்குகின்றது. தித்தியான்றது மூர்த்திஹிக்கு விசேஷமா இருக்கிறதுனால தித்தியான்னு ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு, இல்ல தித்தியாக உண்டு. தித்தியா மூர்த்தி இவ ஸ்மிருதி, இரண்டாவது திருமேனியாக விளங்குகின்றதுன்னு அழகா சாதிச்சார். இந்த 33வது பத்தியத்துல எம்பெருமானுடைய வைஜெயந்தின்னு சொல்லக்கூடிய வனமாலையினுடைய வர்ணனம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.